श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाजकुलाब्धिशीतकिरणश्री श्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्चनविधिं नृङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरं तदीयकरुणासम्प्राप्तसज्ज्ञानकम् वन्दे शान्तिदमादियुक्तमनघम् श्रीमाधवार्यम् गुरुम् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहम् यामुनेयम् नमामितम् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नाम தற்போது 29வது ஸ்லோகத்தை பார்க்கப் போகிறோம். ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், சாமான்யமா அர்த்தம் சொல்றேன், அதுக்கப்புறம் சுவாமியினுடைய ஸ்தோத்ரத்ன பாஷ்யத்தில் இருக்கிற பாஷ்ய பங்கியையும் பார்த்துள்ளோம். உதீர்ண சம்சாரதவாசு சுக்ஷணிம் க்ஷணேன நிர்வாப்ய பராம் ச நிர்வத்திம் பிரயச்சதி த்வச்சரணாருணாம்புஜ துவயானுராகாமிருத சிந்துசீகரஹாம். இன்னொரு தடவை வாசிக்கிறேன். உதீர்ண சம்சார தவாசு சுக்ஷணிம் க்ஷணேன நிர்வாப்ய பராம் ச நிர்வத்திம் பிரயச்சதி த்வச்சரணாருணாம்புஜ துவயானுராகாமிருத சிந்துசீகரஹா என்பதாக ஸ்லோகம். உதீர்ண சம்சார தவாசு சுக்ஷணிம் க்ஷணேன நிர்வாப்ய பராம் ச நிர்வத்திம் பிரயச்சதி த்வச்சரணாருணாம்புஜத்வயானுராகாமிருத சிந்துசீகரஹா என்பதாக ஒரே பதம், பெரிய பதம். சாதாரணமாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தால், த்வச்சரணாருணாம்புஜத்வயானுராகாமிருத சிந்துசீகரஹா த்வச்சரணாருணாம்புஜத்வயானுராகாமிருத சிந்துசீகரஹான்னு ஒரு பதம், அதை தான் முதல்ல எடுத்துக்கணும். உம்முடைய பெருமாளை பார்த்து சொல்றார், சரணாருணாம்புஜ உன்னுடைய சிவந்த சரணாம்புஜம் சரணமாகிற தாமரைகள், தாமரையை சிவப்பானபடியினாலே அது அருணாம்புஜம் என்று சொல்றதுல ஒரு அழகு இருக்கு. சரணாருணாம்புஜ துவய, அது எத்தனை, ரெண்டு, அந்த ரெட்டை இரண்டு திருவடிகள், அதுல அனுராகம் அன்பு அதாவது பக்தி அதில் ஈடுபாடுடன் கூடி இருத்தல், அந்த அனுராகம் என்பதனால் அமிர்தம் அமிர்த சிந்து சீக்கரஹா, அது அந்த அமிர்த சிந்து அது எப்படிப்பட்டதுனால் அமிர்த சிந்து அமிர்த கடல், அதாவது அன்புன்றதே பெருமாளுடைய பெருமாளிடத்தில் செலுத்துற அன்பே இருக்கே அது ஒரு பெரிய அமிர்த கடல், அந்த அதிலிருந்து கிளர்ந்து எழுகின்ற சீக்கரமானது சிந்துவிலேந்து வர ஒரு திவலையானது என்னடா பண்ணும்னால் அந்த சிந்து சீக்கரஹா, சீக்கரஹான ஒரு திவலை, சரணாருணாம்புஜத்வயானுராகாமிருத சிந்து சீக்கரஹா என்ன பண்ணும்னா ரொம்ப பெரிய காரியத்தை பண்ணும் அது. அதாவது எது பண்ணும், அந்த உம்முடைய சரணாரவிந்தத்தில் ஏற்பட்ட அன்பு என்பதான ஒரு பெரிய சமுத்திரத்திலிருந்து கிளர்ந்தெழுகின்றதான ஒரு அமிர்த சீக்கரமானது, அமிர்த திவலையானது, அமிர்த சிந்துனுடைய சீக்கரம் அமிர்தமா தானே இருக்கும், அதுக்காக அமிர்த சிந்து அமிர்த சீக்கரஹா ரெண்டு தடவை சொல்ல வேண்டியது இல்லையே, அதனால அமிர்த சிந்து சீக்கரஹா அந்த அமிர்த திவலையானது என்ன பண்ணும்னால் உதீர்ண சம்சார தவாசு சுக்ஷணிம், ஆசு சுக்ஷணினா அக்னி, தவாசு சுக்ஷணினா காட்டுத்தி, காட்டுத்தியா சொல்றாருன்னா சம்சாரமே ஒரு சம்சாரம் பிறவி என்பதான ஒரு பெரிய காட்டுத்தி, அது எப்படா இருக்குன்னா உதீர்ண கிளர்ந்தெழுகின்ற நெருப்பு, கிளர்ந்தெழுகின்ற காட்டுத்தி அப்படின்னு சொல்லலாம், காட்டுத்தி கிளர்ந்தெழுந்த கலிரே, காட்டுத்தி கலந்தொழிந்த கலிரே போலன்றார் பாருங்க, அந்த மாதிரி நாமளும் சம்சாரத்துல காட்டுத்தி கலந்தொழிந்த களிர் என்ற ஸ்தித்தில தான் இருக்கும், அத மாதிரி அதாவது அந்த மாதிரி நிலைக்கு நம்ம போகணும், அதாவது காட்டுத்தி கலந்தொழிந்த கழுதை போல முக்தனுடைய பாபங்கள்லாம் தொலையும்னு சாதிக்கிறார் பரமபத சோப்பானத்தில். அந்த மாதிரி காட்டுத்தீ கலந்தொழிந்த கதிரே போலன்னு சொன்ன மாதிரி இந்த சம்சாரமாகிற அந்த காட்டுத்தீயை க்ஷணேன நிர்வாப்பிய ஒரே க்ஷணத்தில் இந்த அமிர்த சிந்து சீக்கிரமானது, அதாவது தொச்சரணாருணாம்புஜ துவயானுராக அமிர்த சிந்து சீக்கரா, உன்னுடைய சரணாருணாம்புஜ சிவந்த உன்னுடைய திருவடி தாமரைகளுடைய இரட்டையில் ஏற்பட்ட அன்பு என்கிற அமிர்த சமுத்திரத்தினுடைய ஒரு திவலையானது க்ஷணேன ஒரே க்ஷணத்தில் உதீர்ண சம்சாரதவாசு சுக்ஷனின் நிர்வாப்பிய கிளர்ந்தெழுகின்ற சம்சாரம் என்கிற காட்டுத்தீயை நிர்வாப்பிய அனைத்து பராம் நிர்வர்த்திம் பிரயச்சதி, எல்லாவற்றையும் காட்டில உயர்ந்த நிர்வர்த்தி சந்தோஷத்தை பிரயச்சதி கொடுக்க போகிறது, பிரயச்சதி கொடுக்கிறது. அதாவது பகவத் சரணாரவிந்தத்தில் அனுராகம் சகஜமாக ஏற்படணும், அந்த அனுராகம்ன்றது ஒரு பெரிய சமுத்திரமாக மாறணும், வெறும சின்னதா ஆகி அது பெரிய சமுத்திரமாக மாறி அந்த சமுத்திரத்திலேருந்து வர ஒரு திவலை இருக்கிறதே, அந்த திவலையே என்ன பண்ணும்னால் நம்மளுடைய சம்சாரம் என்கிற ஒரு காட்டுத்தீயை அழித்துவிடும். அதனால் எவ்வளவு சாதனம் பண்ணணும் பாருங்க. நம்ம அந்த ஒரு பக்தியை பகவத் சரணாரவிந்தத்தில் ஏற்படுற அனுராகமானது ஒரு சமுத்திரமா மாறணும், அமிர்த சமுத்திரமா மாறணும். அந்த அமிர்த சமுத்திரத்தினுடைய திவலை மட்டும்தான் நம்ம காட்டுத்தீ போல இருக்கக்கூடிய சம்சாரமாகிற ஒரு காட்டுத்தீயை அழிக்க வல்லதாக இருக்கும் என்று சாமான்யமான பொருள். இதற்கு பாஷ்யத்தில் என்ன சாதிக்கிறார்னு பார்க்கலாம். அத அஞ்சலி மாத்திர அனர்ஹானாமபி, பாருங்க அஞ்சலியினுடைய வைபவத்தை தான் இத்தனை நாளை சொல்லிட்டு இருந்தார். அஞ்சலி வைபவத்தை சுவாமி தேசிகனும் எத்தனையோ இடங்கள்ல சாதிக்கிறார். உதீர்ண அது இப்ப என்ன பண்றாருனா, அத அஞ்சலி மாத்திர அனர்ஹானாமபி, அஞ்சலி பண்றதுக்கு கூட அருகத்தை இல்லாத இருக்கக்கூடிய சேத்தனர்கள் இருக்கா இல்லையா, அந்த மாதிரியாக அஞ்சலி பண்றதுக்கே அனர்காலாக இருக்கக்கூடிய சேத்தனர்கள், பசு பக்ஷி செடி கொடிகள் இவைகள்லாம் இருக்கே, அவைகளுக்கெல்லாம் கூட விஷயே தே மகாராஜ ராம வியசன கரிஷிதாஹாம் அபி விருக்ஷா பரிம்லானாஹாம் சபுஷ்பாங்குர கோரகாஹாம், அவைகளுக்கு கூட இந்த பக்தியானது கூடக்கூடும். எப்படி என்றால் ராம வியசன கரிஷிதாக, ராமருடைய பிரிவை ஆற்ற முடியாமல் துன்புறுகின்ற விருட்சங்கள் கூட என்ன ஆச்சுன்னா பரிம்லானாக வாடிவிட்டன. சபுஷ்பாங்குர கோரக்காக, புஷ்பம் என்ன ஆங்குரம் என்ன, புஷ்பம் என்ன மலர்கள் என்ன, ஆங்குரம் என்று சொல்லக்கூடியதான அந்த மொட்டுக்கள் என்ன, அங்குரம்னு சொல்லக்கூடியதான அந்த இளம் தளிர்கள் என்ன, கோரகம்னு சொல்லக்கூடிய மொட்டுக்கள் என்ன, இவைகள் எல்லாம் கூட வாடிவிட்டன என்று ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லுகிறது. அப்படி சொல்லப்பட்டதான கோசல ஜனபத, கோசல தேசத்தில் இருக்கக்கூடிய, கோசல தேசத்தில் அயோத்தியில் இருக்கக்கூடிய பாதபன்யாயேன பாதபங்கள்லாம் கூட பகவத் பகவானுடைய பிரிவை ஆற்ற முடியாமல் வாடின என்று சொல்லக்கூடியதான அனுராக லேச மாத்திரேனாப்பி, அந்த சின்ன அனுராகம் அந்த செடிகொடிகளுக்கு அந்த மரங்களுக்கும் இருந்த அனுராக மாத்திரேனாப்பி சரண்ய சித்த ரஞ்சனேன, அது என்ன பண்றதுன்னா சரண்யனான சர்வசரண்யனான பகவானுடைய சித்தத்தை மனசை ரஞ்சனை சந்தோஷப்படுத்துகின்றது. அதனால அஞ்சலி மாத்திர அனர்காலா இருந்தா கூட வாடினாலே கூட போரும், செடிகொடிகளை பார்த்து என்னுடைய பிரிவால் வாடுகின்றனவே என்று பகவான் உள்ள முருகி காப்பாற்றுவார். பிராப்த காலே சமயம் வரைச்ச பரம புருஷார்த்த சித்தி சியாதித்யாகா, அவைகளுக்கு கூட பரம புருஷார்த்தமானது சித்திக்கக்கூடும் என்று சாதிக்கிறார். பசு பக்ஷிகள்லாம் கூட நிறைய சமயத்தில் எத்தனையோ விதமான சப்தங்களை உண்டு பண்ணுகின்றன, அவைகளுக்கு கூட பக்தி இருக்கக்கூடும். விட்ட குறை தொட்ட குறைன்னு மானா பிறந்தாலும் பரதருக்கு, ரிஷி பரதர் இருந்தாரே அவருக்கு ஜடபரதர், அவருக்கு அந்த அனுவர்த்தியானது பக்தியினுடைய அனுவர்த்தியானது இருந்தது. அந்த மாதிரியாக கண்ணிலேருந்து ஜலம் வர பசுக்களை பார்க்கலாம், பக்ஷிகளை பார்க்கலாம், அவைகள் எதுக்கு அழுகின்றன நமக்கு தெரியாது. ஒருவேளை பகவத் ஸ்மரணையில கூட அழக்கூடும், அவைகளுக்கும் பக்தி கூட கூடும். அப்படியாக அவைகள் விஷயத்திலும் பரமபுருஷார்த்த சித்திகி உண்டாகக்கூடும் என்றுதான் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். உதீர்ண சம்சார தவாசு சுக்ஷணிம் க்ஷணேன நிர்வாப்பிய பராம்ச நிர்வத்திம் பிரயச்சதி துவச்சரணாருணாம்புஜத்வயானுராகாமிருத சிந்து சீக்கரா. அனுராகம் இருந்தால் போறும். பகவத் சரணாரவிந்தத்தில் அனுராகம் என்பதே ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்திலேருந்து எழக்கூடிய ஒரு சின்ன திவலை கூட உம்முடைய ஒரு சேத்தனன் அச்சேத்தனன் சேத்தனாக இருக்கிறவனாக இருக்கட்டும், சேத்தனாகவே இருக்கக்கூடிய செடிகொடி புல் பூண்டு பசுபக்ஷிகள் முதலான திரியக்குகள் முதலானவர்களுக்கும் கூட மோட்சத்தை அளிக்கக்கூடும் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் என்று அவதாரிக்கையிடுகிறார் சுவாமி தேசிகன். உதீர்ணஹா நித்யமபி ஆத்மானம் அசத்கல்பம் கர்த்தும் அனுபரமேன ஜாஜ்வல்யமானஹா இத்யர்த்தஹா. அதாவது இந்த உதீர்ணன்றது சம்சாரதவ ஆசு சுக்ஷணி இருக்கே, அதாவது சம்சாரம்ன்ற ஒரு தாவாக்னி இருக்கிறதே, காட்டுத்தி இருக்கிறதே, அது எப்படா இருக்குன்னா நித்தியமான ஆத்மாவை கூட அசத்து மாதிரி பண்ணக்கூடிய அளவுக்கு ஜொலிச்சுருக்கு. என்ன பண்றது, ரொம்ப நாள் அக்னியில போட்டாக்க எப்பேற்பட்ட தங்கமா இருந்தா கூட பஸ்மம் ஆயிடும், இல்லாத மாதிரி ஆயிடும், அசத்கல்பமா மாறிடும். அந்த மாதிரி இந்த சம்சார தவ தவாக்னியானது தவனாலும் தவனாலும் ஒண்ணுதான், தவ ஆசு சுக்ஷணி என்று சொல்லக்கூடிய தவாக்னி அதாவது காட்டுத்தீயானது ரொம்ப நாள் எரிஞ்சின்றிருக்கு. இந்த சம்சாரம்ன்ற காட்டுத்தீயானது எரிஞ்சின்றே இருக்கச்சே, அது என்னடா பண்ணும்னா நித்தியமான ஆத்மாவையும் இல்லாத மாதிரி பண்ணக்கூடிய அளவுக்கு அது உதீர்ன மிகவும் கிளர்ந்தெழுகின்றன்னு அர்த்தம். கிளர்ந்தெழுகின்றன்னு அர்த்தம் தான் அதுக்கு சாதாரணமா. ஆனா அது எந்த அளவுக்குடா கிளர்ந்தெழுதுன்னா நித்தியமான ஆத்மாவை கூட அசற்கல்பமாக பண்ணக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து அனுபரமேன, என்ன அழகான பதம், அதுல இருந்து ரிட்டையர் ஆகாம எரிஞ்சின்னு இருக்கு ஜாஜ்வல்யமானஹா இத்யர்த்தஹா. அனுபரமேன உபரதிஹீன அதிலிருந்து விடுபடுறது, விடுபடாமல் இடைவெளி இல்லாமல் அப்படின்ற அர்த்தத்திலையும் சொல்றோம். சம்சாரஹா கர்மிணஹா புருஷஸ்ய பூர்வ பூர்வ தேக பிரகாணேன உத்தரோத்தர தேகைஹி ஏகீகிருத்திய விச்சின்ன சம்சரண ரூப அவஸ்தா பிரவாகா. சம்சாரஹானா என்ன, அதுக்கு ஒரு லட்சணம் சாதிக்கிறார் பாரு. சம்சாரம்னா என்னன்னு கேட்பா திடீர்னு, ஏன்னா பெரியவா இதை வாசிச்சு வச்சிருப்பா யாருன்னா. அப்ப என்ன பண்ணுவா, நம்மளாம் இதே இடத்த நம்மளால அதை நோட் பண்ணி சொல்ல முடியுமா, அதனால இதுக்கு சம்சாரம் கூட என்னன்னு தெரியலவா. அதனால நம்ம ரொம்ப ஜாகிரதையா இங்க இருக்கிற சம்சாரஹான்றதுக்கு லட்சணத்தை நன்னா படிச்சு வச்சிருந்து அதை மனசுல உபஸ்திதமா வச்சுட்டு இருந்தோம்னாக்க சம்சாரான்னு யாருன்னா கேள்வி கேட்டா டக்குன்னு இதை சொல்லணும்னு எதிர்பார்க்கிறா பாருங்க, அதுதான் கிரேட். நம்மளும் அதை சொல்லிட்டோம்னா சந்தோஷப்படுவோம். கர்மினஹா அதாவது கர்மாவை பண்ணக்கூடிய சேத்தனன், அதாவது கர்மினஹா புருஷஸ்யன்னு அவரே சாதிக்கிறார். கர்மினஹான்னா அது யாருன்னு புருஷஸ்ய ரெண்டும் ஷஷ்டி பக்தியில இருக்கு பாருங்க. அதெல்லாம் தான் நம்ம அழகா தெரிஞ்சுன்னு போனா பாஷாஜானம் வரும். கர்மினஹா புருஷஸ்ய பூர்வ பூர்வ தேக பிரவகானேன முதல் முந்தைய தேகங்களை விட்டுவிட்டு உத்தரோத்தர தேகைஹி அடுத்தடுத்த தேகத்தில் ஏகீகிருத்திய, ஏகீகிருத்தியன அர்த்தம் அதோட சேர்ந்து அவிச்சின்ன சம்சரணம் விச்சேதம் இல்லாம நடுவில் தடங்கள் இல்லாமல், விச்சேதம் இல்லாமல் அர்த்தம் கண்டினியூஸ்லி அர்த்தம். சாதாரணமாக இங்கிலீஷ் சப்தம் உபயோகப்படுத்தி தான் அடியன் உபன்யாசம் பண்றேன், அது குறையா இருந்தா கூட குறையாவே இருக்கட்டும், ஏன்னா எனக்கு அது எனக்கு சில சமயத்தில் இந்த எக்ஸ்பிரஷன் ஆனது தமிழில் வரதில்லை. அவிச்சின்ன சம்சரண ரூப அவஸ்தா பிரவாகா, அவிச்சின்னமாக தொடர்ச்சியாக சம்சரண ரூப சம்சரிக்கக்கூடியதான ஒரு அவஸ்தா ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜினுடைய பிரவாகம் கண்டினியூட்டி இருக்கு பாருங்க, அந்த கண்டினியூட்டியை தான் சம்சாரம்னு சொல்றோம். பிரவாகா விட்டுட்டு புது புது தேகங்கள்ல அவிச்சின்னமாக அகமேவ சம்சராமி என்ற அனுபவத்தை அடைகிறோம், அதனால சம்சாரஹான அதுக்கு பேரு. அதுலயே நாம மறுபடியும் அவிச்சின்னமான சம்சரணம் அப்படின்னு சாதிக்கிறார். தவாக்னித்வ ரூபணேன இந்த சம்சாரத்தை என்ன பண்ணார்னா தவாக்னியோட அபேதாரோபணம் பண்ணி ரூபகாலங்காரமா பண்ணிருக்க, ரூபணம் பண்ணிருக்க, நிரூபணம் அர்த்தம் வச்சுக்கங்களேன். சம்சாரதவாக்னி, சம்சாரஹா ஏவ தவாக்னிஹி சம்சாரதவாக்னிஹி. வஸ்துதா சம்சாரம் தவாக்னி இல்ல, சம்சாரத்தை தவாக்னியா நினைச்சுட்டேன்னா அப்படின்னு தாத்பரியம் தான் ரூபணம்ன்றதுல வரும். ரூபகாலங்காரம்னா எல்லா இடத்துலயும் அதான். தவாக்னித்வ ரூபணேன தாபத்ரய பிரச்சுரத்தையா துஸ்ஸஹ துஸ்ஸஹ தமத்வம். அதாவது தாபத்ரயம் ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதி பௌத்திக ஆதி தாபத்ரயங்கள்லாம் அத்தியதிகமாக இந்த சம்சாரத்தில் இருப்பதனால் துஸ்ஸஹத்வம் அன்பேரபிலிட்டி பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கும் தன்மையை தான் அந்த தவாக்னித்வ ரூபணம் சொல்லுகிறது. சம்சாரத்தை தவாக்னியாக நிரூபணம் பண்ணத்திற்கு பின்னாடி காரணம் என்னன்னு, அதுக்கு துஸ்ஸஹத்வம். அப்புறம் இன்னொன்னு அந்யைஹி அனுபசமனியத்துவம், ஒருத்தன் படுற கஷ்டத்தை இன்னொருத்தனால ரிப்பேர் பண்ண முடியாது, அதை இன்னொருத்தனால சரி பண்ண முடியாது. அதே மாதிரி காட்டுத்தீயையும் யாராலையும் அணைக்க முடியாது. காட்டுத்தீ வந்து அதுவே மொத்தம் உபசமனம் ஆனாவிட்டு புல்லெல்லாம் சமனம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் மழை பெஞ்சதுன்னா அது நிற்குமே தவிர மழையால் கூட நிறுத்த முடியாது. அது ஒரு வசனம் கூட உண்டு என்னன்னால், அத்ரிணே பதிதோ வன்னிஹி ஸ்வயமேவ உபசாம்யதி. திருணம் இல்லாத இடத்துல அக்னி இருந்தா மட்டும்தான் அது தானே சாந்தமாகுமே தவிர, திருணம் எல்லாம் இருக்கிற அளவுக்கு காட்டுல பெரிய பெரிய மரங்களோ திருணங்களோ இருக்கிற வரையில் அது அணையவே அணையாது. அதை எவ்வளோ சிரமப்பட்டு ஹெலிகாப்டர்ல ஜலத்தை கொண்டு போய் கொட்டுறான், அதுலயாவது அணையறதான்னா அதனால அணைக்க முடியறதுன்னா அணைக்க முடியல, பிரயத்தனப்படணும்னு படுறான். சில சமயங்கள்ல அணைக்கவே முடியாதையே எரிஞ்சு அதுவே ஒரு மழை பெஞ்சாதான் உபசாமியது. அந்த மாதிரியாக இதுக்கு இதுக்கு என்னடா வேணும்னா, இந்த காட்டுத்தீக்கு என்ன வேணும், சம்சாரமாகிற காட்டுத்தீ நம்ம எல்லாம் அனுபவிக்கிறோம். கார்த்தால பிராத்தர் நிர்வேக நிர்வேத காரிக்கையில சொல்றோம், ஒரு புழு மாதிரி காட்டுத்தீல ஆட்டுண்ட புழு மாதிரி நம்ம ஸ்திதி இருக்குன்னு சொல்றோம், அதை ஸ்மரணம் பண்ணிக்கணும்னு. ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் இந்த சம்சாரத்துல, ஏன்னா சம்சாரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன என்ன பேங்க் பேலன்ஸ் நல்லா இருந்துனாலும் குழந்தை குட்டிகளோடு இருக்கிற சமயத்தில் நம்மளுக்கு இது சம்சாரம் கஷ்டம்னே தெரியறதில்லை. ஆனால் மறுபடியும் பாபங்களும் சேர்ந்து பண்ணுறோம், அதனால் மறுபடியும் சம்சாரம் மறுபடியும் சம்சாரம் மறுபடியும் சம்சாரம்னு வரைச்சே அதை பற்றி நினைக்காத வாளுக்கு தான் சந்தோஷமாக இருக்குது இந்த ஜெகத்தை தவிர, அதெல்லாம் நினைக்கிற வாளுக்கு சம்சாரம் கஷ்டம்னு புரியுது. அந்த புரியிறவாள் தான் நாஸ்திகாள், புரியாதவாள் நாஸ்திகாலாகவே இருந்துட்டுருப்பான். அதனால இதை புரிஞ்சுட்டு கூட நாஸ்திகால் மாதிரி விவகாரம் பண்றவா அது ஒரு கேட்டகிரி, அதை ஒண்ணுமே சொல்ல முடியாது. நாஸ்திகனா இருக்கவங்க கூட பரவாயில்ல, ஆனா தெரிஞ்சுட்டு ஆஸ்திகன் மாதிரி வேஷம் போட்டுண்டு மனசுக்குள்ள நாஸ்திகத்துவத்தை வளர்த்துட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. அந்த மாதிரி சம்சாரமானது கர்மிகளுக்கு பூர்வோத்தர தேக பிரகாணேன உத்தரோத்தர தேகை ரேகீகிருத்திய அவிச்சின்ன சம்சாரம்னு சொல்ற அந்த சம்சாரமாகிற ஒரு தவாக்னியானது அணைக்க முடியாத நெருப்பை உடையதாகவும் பொறுத்து கொள்ள முடியாததாகவும் இருக்கிறது என்பது இந்த ரூபணத்தினால் சம்சாரத்தை காட்டுத்தீயாக நிரூபணம் செய்வதனால் தெரிகிறது. ஆர்த்தி பௌஷ்கல்யவதாம் பிரபன்னானாம் அவிலம்பேன சர்வானிஷ்ட பிரசமனம் அபிப்ரேத்தியாக க்ஷணேன நிர்வாப்பியதி. ஆர்த்த பௌஷ்கல்யா யாருக்கு ஆர்த்தி இருக்கிறதோ, ஐயோ தாங்க முடியலையே இந்த சம்சாரம் என்கிற ஆர்த்தியானது யாருக்கு இருக்கிறதோ, கஷ்டம் யாருக்கு இருக்கிறதோ, அப்படிப்பட்டவாள் என்ன பண்றான்னா பிரபன்னாளாக ஆகிறார்கள். பகவத் சரணாரவிந்தத்தை தவிர வேற ஒரு கதி இல்லை என்று பகவத் சரணாரவிந்தத்தையே வர்ணம் பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பிரபன்னாளுக்கு அவிளம்பேன துளி கூட விளம்பம் இல்லாமல் சர்வானிஷ்ட பிரசமனம் எல்லா விதமான அனிஷ்டத்தையும் பிரசமனம் பண்ணி பகவான் கிருபை பண்றார் என்ற விஷயத்தை தெரிவிப்பதற்காக க்ஷணேன நிர்வாப்பிய என்ற சப்தத்தை இங்கு இடுகிறார். ஒரே க்ஷணத்தில் அந்த தவாசு சுக்ஷனின் நிர்வாப்பிய காட்டுத்தீயை நிர்வாபனம் செய்து, நிர்வாப்பிய என்ன அர்த்தம்னா அனைத்து அர்த்தம், அந்த அனிஷ்ட பிரசமனம் தான் பண்றாரா வேற என்ன பண்றாருனால், அனிஷ்டத்தை போக்கடிச்சா ஒண்டி போருமா, இஷ்டமானதை கொடுக்கணுமே அதனால மோட்சத்தையும் கொடுக்கிறார்னு சொல்றதுக்காக. கேவல அசத்கல்பம் மோட்சம் இல்லையே நம்ம மதத்துல, அனிஷ்டம் எல்லாம் போயிடுத்துனாலே மோட்சம் என்ன கிடையாது, அனிஷ்டம் போய் இஷ்டம் வரணும், மைனஸ் எல்லாம் போய் பிளஸ் வரணும். ந கேவலம் அனிஷ்ட பிரசமன மாத்திரம் இத்தியாகா, ஒன்லி அனிஷ்ட பிரசமனம் மட்டும் பண்ணல அவர், பரம்ச நிர்வத்தியும் பிரயச்சதி, உத்கிருஷ்டமான ஒரு நிர்வத்தி சாந்தி பிரசாந்தியையும் கொடுக்கிறார், சந்தோஷத்தையும் கொடுக்கிறார். நிர்வத்தினா என்னன்னா சுகம் அப்படின்னு அவரே அர்த்தம் எழுதுறார் சுவாமி தேசிகனே. நிர்வத்திஹி சுகம் அத்த சம்பவந்தியா நிர்வத்தேகே முக்தானுபவ சாமியம் முக்தி தசாயாம் பரிபூர்ண அனுபவ ரூபத்துவம் ச அபிப்ரேத்திய பராமிதி விசேஷிதம். பரா நிர்வத்தி மனசா பரா நிர்வத்தின்றான். சாகித்யத்தை கேட்டவுடனே காவியத்தை கேட்டவுடனே என்னடா ஏற்படுறதுன்னா ஒரு பரா நிர்வத்திஹீன்றான், ஒரு அத்தியந்த சுகம் ஏற்படுறது. அந்த சுகம் எப்படிப்பட்ட சுகம், இங்கேயும் கிடைக்கிற சுகம்னால் அது மோக்ஷ சுகத்துக்கு சமமானது. அது முக்தானுபவ சாமியம், முக்தாளுக்கு என்ன அனுபவம் கிடைக்குமோ அந்த அனுபவத்துக்கு குறையில்லாத ஒரு அனுபவம். முக்தி தசாயாம் பரிபூர்ண அனுபவ ரூபத்துவம், இங்கேயே சாமியம், மோக்ஷம் கிடைச்ச உடனே பரிபூர்ண அனுபவம், சாமியம் இல்ல. இங்க முக்தானுபவ சாமியம் ஒண்ணு கிடைக்கிறது. இங்க முக்தானுபூதி மிக தாஸ்ய திமே முகுந்தான்னு சாதிக்கிறார் பாருங்க. இந்த லோகத்திலேயே மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள் இந்த லோகத்திலேயே அவனுக்கு ஒரு பெரிய சுகத்தை கொடுப்பார். அந்த சுகமானது மோக்ஷத்துல பரிபூர்ண அனுபவமாக பரிணமிக்கும் என்பதை அபிப்பிராயத்தை மனசுல வச்சுண்டு பராம்ச நிர்வத்தியும் இது பராம்னு நிர்வத்திக்கு ஒரு விசேஷம், சுகத்துக்கே ஒரு விசேஷம், உத்கிருஷ்டாம்ன்ற அர்த்தத்துல சாதிச்சிருக்கார். த்வச்சப்தேன ஏஷஹேவானந்த யாதி துவச்சரணாருணாம்புஜன்னு இருக்கு. உன்னுடைய சரணாரவிந்தம் என கொடுக்கிறவர் யாரு, அவருடைய சரணாரவிந்தம் கொடுத்தா கூட அவர் கொடுக்கிறார்ன்றதானே தாத்பரியம். துவச்சப்தேன ஏஷஹ்யேவானந்தயாதி ரசகுஹ்யேவாயம் லப்த்வானந்தி பவதி, ஏஷஹ்யேவானந்தயாதி ரசகுஹ்யேவாயம் லப்த்வானந்தி பவதி இத்யாம்நாதம் ஆகாரத்வயம் அபிப்ரைதி. இவன்தான் ஆனந்தப்படுத்துகிறான், ரசகுஹ்யேவாயம் லப்த்வா ஆனந்தி, அவன் ஆனந்தத்தை அடைகிறான், சேத்தனன் ஆனந்தத்தை அடைகிறான், இவன் ஆனந்தப்படுத்துகிறான் என்று ரெண்டு விதமான ஸ்ருதி இருக்கிறது. பகவான் ஆனந்தப்படுத்த அவன் ஆனந்தத்தை அடைகிறான். சூச்சிதம் ச தத்தே துவிய பதேசாச்ச அஸ்மின் அஸ்ய ச தத்யோகம் சாஸ்தி என்ற ரெண்டு சூத்திரத்தில் இதே விஷயத்தை சாதிக்கிறார். சரணசி அருணாம்புஜத்துவ ரூபணேன, சரணமானது ஒரு சிவப்பான தாமரை என்று ஒரு ரூபணம், சரணமாகிற அருணாம்புஜம், சரணசிய அருணாம்புஜத்துவம் ரூபித்தமாக இருக்கிறது. எப்படியானா சம்சாரத்தை தவாக்னியாக ரூபணம் பண்ணாரோ, காட்டுத்தீயாக நிரூபணம் பண்ணாரோ, அந்த மாதிரி சரணாரவிந்த ரெண்டு சரணாரவிந்தத்தையும் ரெண்டு தாமரையாக நிரூபணம் பண்ணதுனால விக்கிரகஸ்ய ஷியாமதையா பரபாக சோபா வியஜதி. விக்கிரகம்தான் கருப்பான விக்கிரகமாச்சே பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம், அதுக்கு பரபாக சோபா அதாவது கீழ் திருவடியினுடைய கீழ்பாகம் இருக்கே அதை தான் இங்கு வர்ணித்ததாக ஆகிறது. பகவானுடைய திருவடியினுடைய கீழ்பாகமானது சரணாருணாம்புஜத்வயம் அப்படின்னு சொன்னதுனால ரெண்டு திருவடியினுடைய தாமரை போன்று இருக்கும் தன்மையை அது சொல்லுகிறது. அந்யோன்ய சன்னிகரிஷ ஜனித சோபயா அபி அனுராகாதிசய ஹேதுத்வம் அபிப்ரேத்திய துவயோபாதானம். எதுக்கு ரெண்டு சரணாரவிந்தம்னு சொன்னார்னால் உன்னே சாமர்த்தியமுடையதாக இருக்க ரெண்டு சரணாரவிந்தம்னு எதுக்குடா சொல்லணும்னால் அதுக்கு சொல்றார் ஒன்ன பார்த்து ஒன்னு ஒன்ன பார்த்தா இன்னொன்னு பார்க்க வேண்டாம்ன்ற மாதிரியாக அதே சமயத்தில் இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிற சோபையானது உன்னை பார்த்தா இன்னொன்னு பார்க்க வேண்டாம் மாதிரி ஒரே மாதிரி இருந்தாலும் கூட ஒரே மாதிரி ரெண்டு வஸ்துவை பார்க்கச்ச அதுவும் சரணாரன் பகவானுடைய சரணாரவிந்தமானதுனால திவ்யமானபடினால அந்த சோபையிலேயே ஒரு அனுராக அதிசயம் பிறப்பதற்கான வழி உண்டானபடியினால் அந்த அனுராக அதிசயம் வருவதற்கு ஹேதுவாக இந்த திருவடி தாமரைகள் விளங்குகின்றன என்பதற்காகத்தான் இந்த ரெண்டு திருவடி தாமரைகள்னு சொன்னது. ஒரு திருவடி தாமரையை போன்று இருக்கக்கூடிய இணையான இன்னொரு திருவடி தாமரையை சேர்த்து ஜோடியாக பார்க்கும்போது இன்னும் விசேஷமான அனுராகம் ஏற்படுவதற்கு வசதியாக இருக்கிறது. அனுராகஹா அவன என்ன, அனுராகம்னா என்ன அப்படின்னு சொல்லணுமே. அதுக்காக நாத யோனிசக ஸ்ரேஷியா பிரீதிரவிவேகினாம் இத்தியாதி நிதர்சிதா விஷயஸ்வபாவ நிபந்தனா நிரதிசய பிரீத்தி. அதாவது அந்த வஸ்துவில வஸ்துனுடைய சுவாவம், சரணாருணாம்புஜ துவயம் இருக்கிறதே, அதனுடைய சுபாவம் என்னென்ன? அது நிரதிசய பிரீத்தியை உண்டு பண்ணக்கூடியது, அது அனுராகம். யோனி சகசிரேஷு யா பிரீத்திஹி அவிவேகினாம் நாத யோனி சகசிரேஷு யா பிரீத்திஹி இத்தியாதி நிதர்சிதா, அதாவது எத்தனையோ ஜென்மாக்கள்ல ஏற்பட்ட பிரீத்தி என்பதாக, அது பகவத் சரணாரவிந்தத்தை பார்த்தாலே சகஜமாகவே சித்திக்கக்கூடியதான இந்த நிரதிசய பிரீத்தி தான் அனுராக சப்தத்துக்கு அர்த்தம். அமிர்த சிந்துத்துவ ரூபணம், அமிர்தத்தை அதே மாதிரி சமுத்திரமாக ரூபணம் பண்ணியிருக்கார். அமிர்த சிந்துஹு, அமிர்த சிந்து, அமிர்தம், அமிர்த சிந்துஹுன்னு ரூபணம் பண்ணியிருக்கார். அமிர்த, அமிர்தமயமான சமுத்திரம். அதுக்கு என்ன, அமிர்தம் வந்து ஒரு மனிதன் ஒருவனை சஞ்சீவனம் பண்ணும், உஜ்ஜீவிப்பிக்கும். இறந்து போகக்கூடிய ஒருவனை கூட உஜ்ஜீவிப்பிக்கின்ற தன்மையானது அமிர்தத்துக்கு உண்டு. அதனால்தான் அதுக்கு அமிர்தம்னே பேர். மிருத்தம் கரோதி, ஒத்தனை சாகடிக்காது, அதனால அமிர்தம்னு பேர். அந்த சஞ்சீவனத்துவம் இந்த அமிர்த சப்தத்தினால, சரணாரவிந்தம் இருக்கே அதை அமிர்த சிந்துவாக, சரணாருணாம்புஜத்வயத்தில் இருக்கிற அனுராகம் இருக்கிறதே அதை அமிர்த சிந்துவாக சொல்ல காரணம் என்னன்னா, அந்த அமிர்த சிந்துவான அந்த பிரீத்தின்றது ஒரு மனிதனை உஜ்ஜீவிப்பிக்க வைக்கும். ஒன்னும் வேண்டாம், பகவத் சரணாரவிந்தத்தில் நிவேதனம் பண்ணிட்டாக்க கதமன்யதிச்சதி, அதுக்கப்புறம் ஜீவிக்கணும்ன்ற ஆசை கூட போயிடும். அப்ப ஜீவிக்கணும்ன்ற ஆசை போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருப்பான் அவன். நம்ம ஜீவிக்கணும் ஜீவிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாதான் அவன் ஜீவிக்கிறதுக்கு கஷ்டம். அவன் ஐயோ போயிடுறனே நினைக்க கூடாது. அந்த பகவத் சரணார வந்துட்டுல அவர் என்ன பண்றாரோ பண்ணட்டோம் அப்படின்னு விட்டுட்டாக்க அவன் உஜ்ஜீவிப்பிக்கிறதற்கான கடைசி வழியே அதுதான். சஞ்சீவனத்துவம், ஸ்வயம் பிரயோஜனத்துவம், அக்ஷயத்துவம் வேஜதே, அதாவது அமிர்தம் சாப்பிடுறதே பிரயோஜனம். அமிர்தத்தை சாப்பிடுறதுனால இன்னொரு பிரயோஜனம் இல்ல, சரணாரவிந்தத்தை அனுபவிக்கிறதே பிரயோஜனம். அதனாலையும் சரணாரவிந்தத்தை அமிர்தமாக, சரணாரவிந்த பிரீத்திய அமிர்தமாக சொன்னார். சரணாரவிந்த பிரீத்தியே பரம பிரயோஜனம். ஒரு ஒரு மனிதனுக்கு பகவத் சரணாரவிந்தத்துல பிரீத்தி ஏற்பட்டிருக்குன்னா அதுவே பெரிய சித்தி தான். மற்ற விஷயங்கள்ல வைராக்கியம் வந்து பகவத் சரணாரவிந்தத்துல ஒரு ஈடுபாடு வந்ததுனாலே அதுவே ஒரு பெரிய ஒரு சித்தி. அது அந்த சித்திக்கு முன்ன தனதான்யத்தினால ஏற்படக்கூடிய சித்தியானது ரொம்ப லெவலேஷம், அது ரொம்ப அல்பம். அது ஸ்வயம் பிரயோஜனத்துவம், அக்ஷயத்துவம், அது எப்பவும் குறையவே குறையாது. ஒன்ஸ் அது ஏற்பட்டதுன்னா அது எப்பவுமே குறையாது. அந்த பக்தின்றது, அந்த பிரேமன்றது, அது அனுராகம்ன்றது. பாக்ய விசேஷவசாத் பகவதி பகவதி நிருபாதிக போக்யதா ஆவிர்பாவேன, அதாவது ரொம்ப பெரிய ஜென்மாந்தரார்ஜிதமான சுகிருத விசேஷத்தினாலதான் பகவானிடத்துல நிருபாதிகமான ஒரு போக்யத்துவம், காரணமின்றியே, இது என்ன காரணம்னு தெரியாத ஒரு அதிசயமான போக்யதா புத்தியானது அந்த சரணாரவிந்தத்தில் ஏற்பட்டு, ஸ்வயம் பிரயோஜன பக்தி லேசோபி, ஸ்வயம் பிரயோஜனம் அதுவே பிரயோஜனமாக, அதனால வேற ஒரு பிரயோஜனம்ன்ற எண்ணம் இல்லாமல் அதுவே பிரயோஜனம் என்கிற எண்ணத்துடன் பரமபக்தி தசாம் பிராப்பிய, பரமபக்தி என்கிற தசையை அடைந்து பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத்தன் சாதிக்கிறார் பாருங்கோ. அந்த பரமபக்தின்ற திசையை அடைந்து நித்திய கைங்கரிய பரியந்த சாத் இத்தியபிப்பிராயேன, நித்திய கைங்கரிய பரியந்தமாக அது பரிணமிக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு சாதாரண ஒரு சீக்கிரமே, ஒரு சின்ன திவலையே ஒரு மனிதனை இவ்வளவு தூரம் அழைத்துக் கொள்ள தகுதியுடையது என்று அந்த அனுராகமாகிற சமுத்திரத்தினுடைய திவலையினுடைய மகிமையை இந்த ஸ்லோகத்தில் சாதித்து, அந்த அனுராகமானது பட்சிகளுக்கும் கைகூடக்கூடும், பசுக்களுக்கும் கைகூடக்கூடும், தாவரங்களுக்கும் கைகூடக்கூடும் என்பதை தான் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். உதீர்ண சம்சாரத வாசு சுக்ஷணிம் க்ஷணேன நிர்வாப்ய பராம்ச நிர்வத்திம் பிரயச்சதி த்வச்சரணாருணாம்புஜ த்வயானுராகாமிர்த சிந்து சீகரஹாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.